என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. சட்டப்படி தொட்டு பேசு, நீ பயந்தா என்னாவது? மல்லியப்பு மேடியடா, நான் இருவாக்கடு வேண்டா. சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. சட்டப்படி தொட்டு பேசு, நீ பயந்தா என்னாவது? நல்ல சமயம் இதை விட்டு விடாதே, நாளும் தெரிந்த நீ அழுவ விடாதே. என்ன என்ன என்னடா நல்ல சமயம்? வெள்ளி நிலாக்கா இது, வாடை காதீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கை இரண்டில் ஏந்தி கொள்ளடா. சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. சட்டப்படி சொட்டு பேசு, நீ பயந்தா என்னாதரு? ஆரம்பம் கொஞ்சம் அச்சத்திலே, ஆனந்தம் பின்பு பக்கத்திலே, கேணிக்குள் உண்டான தண்ணீரை என்றேனும் வெள்ளம் கொண்டாடுவோ. ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம். நீ வாராதோ உன் செம்மாங்கனி, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு, இன்னும் வேறென்னடா? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. சட்டப்படி போட்டு பேசு, நீ பயந்தா என்னாவது? தானா கனியிற கனிய, ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும்? டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாத இந்த நேரத்திலே, உன்னால நான் பட்ட தொல்லைகள் போதாதோ? எட்டி போனாலே என்ன யாரா எட்டி போக சொல்றேன்? உன்னோடு நான் உண்டானவன், உள்ளத்தின் குரல் என்றானவன். நான் இன்றி நீ இல்லை, நீ இன்றி நான் இல்லை, பிரிக்க முடியாதடா. போதும் போடா, நீயும் வரா. மந்த வளர்க்காதே, வாயை கிளறாதே, ஆத்திரம் ஊட்டாதே, அடக்க நினைக்காதே, அடிப்பேண்டா நடக்காது, உதைப்பேண்டா முடியாது. ஏண்டா முடியாது? கட்டி பிடிப்பேண்டா, கழுத்தை நெருப்பேண்டா.